சாப்பிடவாடா என்ன சாப்பிடவாடா, ஓ ஆசை தீர என்ன நீயோ சாப்பிடவாடா. சாப்பிடவாடா என்ன சாப்பிடவாடா, ஆசை தீர என்ன நீயும் சாப்பிடவாடா. சாப்பிடவாடி உன்ன சாப்பிடவாடி, என் இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிடவாடி. குளி வெண்ணை உன்னை கையால் தொடட்டா, முத்தாத்தியில் போட்டு உன்னை நெய்யா மாத்தட்டா. நான் காட்டட்டா அட நல்லா காட்டட்டா, மனசுதான் நானு காட்டட்டா. நான் பார்க்கட்டா அடி நல்லா பார்க்கட்டா, மனசுல என்ன பார்க்கட்டா. சாப்பிடவாடா என்ன சாப்பிடவாடா, ஆசை தீர என்ன நீயும் சாப்பிடவாடா. சாப்பிடவாடி உன்ன சாப்பிடவாடி, என் இஷ்டப்படி உன்ன நானு சாப்பிடவாடி. அடையெல்லாம் கிழிச்சு போடட்டா, அக்கா வேற அணி வேற உன்ன அக்கட்டா. நான் கொடுக்கட்டா ஒரு உமா கொடுக்கட்டா, உனக்குதான் சும்மா கொடுக்கட்டா. நான் கொஞ்சட்டா உன்ன கொஞ்சம் கொஞ்சட்டா, கொஞ்சதான் கொஞ்சம் பிக்கட்டா. என்ன எனக்கு